கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி பாதி காதல் தந்த பெண்ணே மீதியும் வேண்டும் நீ போன பின்பு இந்தன் வனமோ இருந்துதான் போகும் காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும் மறந்திரு என்று நீ சொல்லி நேர்ந்தால் உயிரே போகும் எனக்கென யாரும் இல்லையே உனக்கது தோணவில்லையே எனக்கென யாரும் இல்லையே உனக்கது தோணவில்லையே எனக்கென